अस्मत् गुरुभ्यो नमः श्री हरये नमः श्री हरये नमः श्री हरये नमः गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा प्रत्यादिष्ट पुरातन प्रहरण ग्रामः क्षणं पाणिजैः अव्यात्रीणि जगन्त्यकुंठ महिमा वैकुण्ठकण्ठीरवः यत् प्रादुर्भवनात् अवन्ध्यजठरायादृच्छिकात् वेधसां या काचित् सहसा महासुरगृहस्थूणा पितामह्यभूत् ब्रह्मादय सुरगणा मुनयोतसिद्धाः सत्त्वैकतानमतयो वचसां प्रवाहैः नाराधितुं पुरुगुणैरधुनापि पिप्रुः किं तोष्टुमर्हति समे हरिरुग्रजातेः तस्मादहं विगतविक्लव ईश्वरस्य सर्वात्मनामहि गृणामि यथा मनीषम् नीचोजया गुणविसर्गमनुप्रविष्टः पूयेत येन हि पुमान् अनुवर्णितेन एवं जनं निपतितं प्रभवाहि कूपे कामाभिकाममनुयः प्रपतन् प्रसङ्गात् कृत्वात्मसात्सुरर्षिणा भगवन् गृहीतः सोऽहं कथं नु विसृजे तव भृत्यसेवाम् कोऽन्वत्र ते अखिल गुरो भगवन् प्रयासे उत्तारणेस्य भवसंभव लोपहेतोः मूढेषु वै महदनुग्रह आर्तवन्धो किं तेन ते प्रियजनान् अनुसेवतां नः मौनव्रत श्रुततपोऽध्ययन स्वधर्म व्याख्यारहो जप समाधय आपवर्ग्याः प्रायः परं पुरुषते त्वजितेन्द्रियाणां वार्ता भवन्त्युतनवात्रनुदाम्भिकानां रूपे इमे सदसति तव वेदसृष्टे बीजाङ्कुराविव न चान्यदरूपकस्य युक्ता समक्षमुभयत्र विचिन्वते तां योगेन वह्निमिव दारुषु नान्यत स्यात् तत्ते अर्हत्तम नमः स्तुति कर्म पूजाः कर्म स्मृतिश्चरणयोः श्रवणं कथायाम् संसेवया त्वयि विनेति षडङ्गया किं भक्तिं जनः परमहंस गतौ लभेत जय बोलो प्रह्लाद वरदुनिकी जय भगवान साक्षात नारायण मूर्तियोडिय அவதாரமான நிருசிம்ஹ அவதாரம் ரொம்ப வைபவம் இருந்தது அதுவும் உக்ரமான ரூபம் எதற்கு கை கொண்டார் அந்த நரசிம்ஹ அவதார கட்டத்தை இன்று அனுபவிக்கலாம் பிரஹலாத சுவாமி வந்து அத்தனை அசுரர் குழந்தைகளுக்கும் பகவானுடைய மகிமை எல்லாத்திலும் இருப்பார் அப்படிங்கிற அந்த தத்துவ போதனையை சொல்லி அத்தனை அசுரர் குழந்தைகளுடைய மனசுல பகவத் பக்தியை ஊட்டினார் அந்த சமயம் சுக்ராச்சாரியருடைய புத்திரர்களான அந்த குரு அவ பயந்து போய் அவ அப்பாட்ட தெரிவிக்கிறார் ராஜாவான ஹிரண்யகசிபுவிட்ட தெரிவிக்கிறார் அத கேட்டதும் ஹிரண்யகசிபு என்ன ஆயிட்டார் ஸ்ருத்வா தத பிரியம் தைத்யோ துஸ்ஸஹம் தனயா நயம் கோபாவேஷ சலத்காத்ரஹ புத்திரம் ஹந்தும் மனோததே. இரண்யகிஷிபு அந்த மாதிரி அனிஷ்டமான பிடிக்காத வார்த்தையை கேட்டதும் சுதனையா தன்னுடைய சொந்தம் குழந்தையா இருப்பிலும் அவர் மேல புத்திரம் ஹந்தும் மனஹாததே, அந்த குழந்தைய வதம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை கொண்டு வந்தார். இனிமே இப்படி வச்சுட்டு இருக்க கூடாது, போக போக எல்லாரையும் கெடுத்து விட்டு விடுறான் அப்படின்னு அந்த குழந்தைய பிடிச்சு, என்னடா ஹே துர்வினீதா, மந்தாத்மன் புத்தி கட்டவனே, வம்சத்தைய அழிக்கிறதுக்கு வேண்டி வந்த நீச்சனே, என்ன தைரியம் உனக்கு இப்ப இரு, உனக்கு யமக்ஷயம் நேஷிய, உன்னை யமபுரத்துக்கே அனுப்புறேன், இவ்வளோ அகங்காரமா உனக்கு அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் யார் உனக்கு சொல்லி தந்தா, எந்த தைரியத்துல நீ இதெல்லாம் பேசுறாய், அபீதவத்து அத்தியாகா, இத்தையெல்லாம் நான் உன்னை பயமுடுத்தி உன்னை வதம் பண்ண போறேன்னு சொல்லியும் பாரு, உன் கண்ணுல ஒரு துளி கூட பயம் இல்லை அப்படின்னு சொன்னதும் பிரஹ்லாதன் ரொம்ப நீதமா சொல்றார், ந கேவலம் மே பவதஸ்ச ராஜன் சவை பலம் பலினாம் சாபராணாம் பரேவரே மீ ஸ்திரஜங்கமாயே பிரம்மாதயோ ஏன வசம் பிரணீதாஹ. ராஜா, பிரம்மா போன்ற உயர்ந்தவனும் தாழ்ந்தவனுமான, அதாவது பிரம்மா முடி முதல் புல் கொடி வரை அப்படின்னு சொல்லுவோமே, புல் வரைக்கும் அத்தனையும் ஸ்தாவர ஜங்கமங்கள் என்னெல்லாம் இருக்கோ அது பூரா பகவானுடைய பகவான்டேந்து வந்த விஷயம் அல்லவா, பகவானே நிரம்பி இருக்கிறது அல்லவா, அந்த பகவான் தானே எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கார், அந்த நம்மளுடைய பலம் என்ன இருக்கு, எல்லாம் பகவானுடைய பலம்தான், பலவன்மார்ல பலினாம்ச பலம், எப்படி பகவத்கீதால சொன்னாரோ அதே மாதிரி இங்க பிரஹ்லாதன் எடுத்து சொல்றார், பலவான்மாருடைய பலம் பகவான் தானே, சஹீஸ்வர கால உருக்ரமோசௌ ஓஜஸ்ஸஹஸ்ஸத்வ பலேந்திரியாத்மா சயேவ விஸ்வம் பரமஸ்வசக்திபிஹி ஸ்ருதத்யவத்யுக்தி கணத்ரயேஷஹ. அந்த பகவான் அதிபராக்கிரமமா இருக்கிறதும் அகிலன் அகிலத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஈஸ்வரன், காலமாக்கும் காலஹா ஈஸ்வரஹா காலஹா, அந்த பகவான் இந்திரிய சக்தியும் மனசக்தியும் ஆக்கும், இந்திரியங்களுக்கெல்லாம் என்ன சக்தி இருக்கு அந்த சக்தி எல்லாம் பகவான் ஆக்கும், புத்தி நம்ம எடுத்துக்கிறோம் பேசுறோமே அந்த புத்தி சக்தியும் பகவான் தான், இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டி பண்றார், அவதி காப்பாத்துறார், அத்தி சம்ஹாரமும் பண்றார், அப்பேற்பட்ட அவன் என்னுடைய சத்ருவாக்கும் அப்படின்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லையே அப்பா அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறார். ஜஹ்யாசுரம் பாவமிமம் த்வமாத்மனா, நீங்கள் அசுர சகஜமான இந்த ஸ்வபாவத்தை விடுங்கோ, இமம் பாவம் ஜஹி, அப்பாட்ட கக்கற புள்ளை, அப்பா மேல கோபமோ வாழ ஓங்கியிருக்கார் தன்னுடைய உயிரை பிராணன் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு பயமோ எதுவும் இல்லாம அப்பாட்டையே பேசுற, அப்பா உங்களுடைய அசுர சகஜமான இந்த ஸ்வபாவத்தை விடுங்கோ, மனச ஏகாகிரமாக்குங்கோ, மனச ஒதுக்குங்கோ, நம்மளுக்கு யாருமே சத்ருக்கள் இல்லை, வேற யாரு சத்ரு, நம்மளுக்கு நம்மளே தான் சத்ரு, அந்த சத்ரு இல்லாம பண்ணுங்கோ, அனந்தசிய மகத் சமர்ஹணம், அந்த ஸ்ரீஹரியே ஆராதனை பண்ணுங்கோ அப்படின்னு. ஏன் இது எதுக்கு பிரஹ்லாதன் இங்க சொல்லுவானே, அப்பாதான் சொன்னாரு திக்விஜயம் நடத்தி சமஸ்த சத்ருக்களையும் எல்லாத்தையும் எதிராளிகளையும் இல்லாம பண்ணி எனக்கு எந்த சத்ருவும் இல்லைன்னு அகங்காரத்தோட நடந்தாரே, அப்படி நடந்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பிரஹ்லாதன் சொல்றார். அது இதெல்லாம் கேட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு எங்கேருந்து சத்ரு இருப்பா, நம்ம நம்மள் தானே, எல்லாருமே பகவான் தானே, எல்லாருக்குள்ளேயும் சுவாமி தான் அப்படிங்கறத எந்தக்கு சத்ரு பாவம், அதை விடுங்கோ அப்படின்னு சொல்றத கேட்டு ஹிரண்யகசிபு கோபம் வருது, திருப்பி சொல்றார், துவம் மர்த்துகாமஹ அசிவ்யக்தம் யஹா அதிமாத்திரம் விதத்தசே, நீ வந்து உயிரை பிராணனை விட்டுடலாம் அப்படின்னு ரெடியா இருக்கை நினைக்கிறேன், அதான் உனக்கு வாய் நீளறது, விகத்தசே வீம்பு பேசின்னு இருக்காய், மந்தாத்மன் புத்தி கட்டவனே, நீ சாவரத்துக்கே தயாரா வந்திருக்கியோ, உனக்கு மேலையும் கீழையும் இல்லாத மாதிரி பேசுறையே, மந்த பாக்யா பாக்யமே இல்லாதவனேன்னு கூப்பிடுறார். இதெல்லாம் எந்த தைரியத்துல சொல்றாய், அப்படின்னு கேள்வி கேக்குறார் ஹிரண்யகசிப்பு. அந்த குழந்தைய பார்த்து அவ்வளோ கோவம், நீ சொன்னே ஜெகதீஸ்வரா யஹா த்வயா உக்தா அசௌக்கி அசௌக்வ சர்வ லோகத்துக்குமே நியந்தாவாக இருக்கக்கூடிய ஏதோ ஒருத்தன் இருக்கான்னு சொன்னியே, அவன் எங்க? அசௌக்வா எங்க இருக்கான்? அப்ப பிரஹ்லாதன் சொல்றான், சஹா சர்வத்ர, அவர் எல்லாங்கேயும் இருப்பார்ப்பா. அப்படி கேட்டதும் சட்டுன்னு ஹிரண்யகசிபு ஒரு ஸ்தம்பத்தை பார்த்து, ஒரு தூணை பார்த்து கேக்குறார், எதி ஸ்தம்பே கஸ்மாத்னா, இந்த ஸ்தம்பத்துல இருப்பானா, இந்த தூண்ல இருக்கான், அவனோட எல்லாங்கையும் இருக்கான்னு சொல்றே, இந்த தூண்ல இருக்கானா? ஏன்னா அவன் ஹிரண்யகசிபு ஏன் அப்படி கேட்டார், அந்த தூணை ஸ்பெஷலா எடுத்து கேட்டார்னா அவரை பார்த்து பார்த்து கட்டினதாமா, அதுல எதுவுமே இல்லைன்னு அவர் ஃபுல் கேரண்டியா இருந்தார். அதனால அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும், இது தப்பு, நான் தான் பெரியவன் அப்படின்னு காட்டணும் அப்படிங்கறதுனாலயே, இந்த தூண்ல இருக்கானா, நீ சொல்றே எல்லா அங்கேயும் இருக்கான், இந்த தூண்ல இருக்கானா அப்படின்னு கேட்டார். ஏன் இல்லை, அங்கேயும் இருக்கார். திருஷ்யதே அப்படின்னு பிரஹ்லாதன் சொல்றதா, காண்றது எனக்கு முதல் முதல்ல பகவான் அந்த தூண்ல பகவான் இருக்கார் அப்படிங்கறது யாரு ஃபர்ஸ்ட் பார்த்தார்னா பிரஹ்லாதன் தான் பார்த்தார். அது அப்பாட்ட காட்டி கொடுக்கிறார், திருஷ்யத்தே அதா காண்றார், பாக்கிறார் கண்ணுல காண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றாராம் பிரஹ்லாதன். ஹிரண்யகசிபு தூணை பார்த்து கோபத்தோட இந்த புத்திரன் சொன்ன இந்த வீண் பேச்சு, பெரிய பேச்சு, அவ்வளோ அகங்காரத்தோட சொல்லியிருக்கார் இந்த குழந்தை இருக்கார் அப்படின்னு, அண்ணா நான் பார்க்கணுமே. ஏன்னா ஹிரண்யகசிபு தேடி பார்த்திருக்கார், பகவான் எங்கேயும் காணலை. எப்படி காணும், உள்ள இருக்கிற பகவானை வெளியில தேடினா எப்படி காணும்? ஹிரண்யகசிபு ஆகட்டும், ஹிரண்யாட்சன் ஆகட்டுமே, யாரா இருந்தாலும் சரி, ஏன் நம்மளே சாதா ஜனங்களே ஆகட்டும், வெளியில பகவானை தேடி போனோம்னா நிச்சயமா கிடைக்காது. வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உள்ள இருக்கக்கூடிய பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உபாயம் மட்டும்தான், ஒரு உபாதி மட்டும்தான். அந்த உபாதியை பிரயோகம் பண்ணிட்டு பகவான் உள்ள இருக்கக்கூடிய பகவானை தெரிஞ்சுக்கிறது தான் லட்சியம். அப்போ ஹிரண்யகசிபு பார்த்தார், இதுதான் வழி, இந்த பிரஹ்லாதனை வச்சுட்டு அந்த விஷ்ணுவை வதம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மனசுல இருக்கு. அது மட்டுமல்ல, இவ்வளோ அகங்காரமா என்ன பார்த்தே அப்பாவே எதிர்த்துண்டு எல்லாங்கேயும் பகவான் இருக்கார், தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார்னு சொன்னாரே, தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், துரிதத்தை பரிஹரிப்பார் நாராயணன், ஆணவமில்லாத அன்பரின் ஹிருதயத்தில் காணப்படும் கருணை கடலாகிய கண்ணன், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், துரிதத்தை பரிஹரிப்பார் நாராயணன், உன்னிலும் இருப்பார், என்னிலும் இருப்பார், உலகனைத்திலும் இருப்பார் நாராயணன், அந்நியமாயநாத அமல சித்தம் உள்ளோக்கு தின்னப்பெடாதிலங்கும் பிரம்மானந்தவசு, உள்ளிலும் இருப்பார், வெளியிலும் இருப்பார், உயிருக்குயிராயும் இருப்பார் நாராயணன், எள்ளுக்குள் என்னை போல் எங்கும் நிறையுற்றார் போல் கள்ள மனத்துள்ளோக்கு காணப்படாத கண்ணன், சித்தாயுமீருப்பார், ஜடமாயுமீருப்பார், சிஜடமாயும் இருப்பார் நாராயணன், பக்தியை பண்ணாம பாபத்தையே செய்யும் ஹரி, பக்தியை பண்ணாம பாபத்தையே செய்யும் கெட்ட சித்தமுடையவர்க்கு மிருத்யுவாய் தோன்றும் ஹரி கெட்ட சித்தமுடையோர்க்கு, மிருத்யுவாய் தோன்றும் ஹரி தூணிலும் ஈருப்பார், துரும்பிலும் ஈருப்பார், துரிதத்தை பரிஹரிப்பார் நாராயணன் என்று தைரியத்தோட சொல்லக்கூடிய அந்த பிரஹ்லாதனுடைய வார்த்தையை கேட்டு ரோஷம் கொண்டு தன்னுடைய கதையை எடுத்துண்டு, ஏவம் துருக்தேர் முகுரர்தயன் ருஷாம் சுதம் மகாபாகவதம் மகாசுரஹ கட்கம் பிரகிருஹ்யோத் பதிதோ வராசனாத் ஸ்தம்பம் தடாதி பல சமுஷ்டினஹாம். அந்த அசுர புங்கவனான ஹிரண்யகசிபு தன்னுடைய கதையை எடுத்துண்டு வாழ ஓங்கி பிடிச்சு அந்த சிம்ஹாசனத்திலேந்து ஒரு சாட்டம் சாடி அந்த பலசாலியான அந்த குழந்தைய மாத்தி அந்த கையில இருக்கக்கூடிய கதையால் அந்த தூண ஒரே ஒரு அடி. ததைவ தஸ்மின் வினதோதி பீஷணோ பபூவத்து ஏனாண்ட கடாஹ அஸ்புடத் யம் வை ஸ்வதுஷ்ணியோபகதம் ஸ்வஜாதயஹ ஸ்ருத்வா ஸ்வதாமாப்யமங்கமே நிஜே. அப்ப என்னாச்சு, அதிபீஷணஹா வினதஹா பபூவ, அதிகோரமான கர்ஜனம் உண்டாச்சா, பிரம்ம கடாகம் பூரா உடஞ்சு விழுந்துடுத்தோ, இந்த உலகமே அழிய போறதோ, அந்த மாதிரி பயமுறுத்துற மாதிரி ஒரு பெரிய சத்தம் கேட்டுதான் எல்லாருக்கும் நாசம் அழிய போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சத்தம் கேட்டது. அந்த சமயத்துல இந்த அசுரனே அந்த சத்தம் கேட்டு ஒரு ஒரு நடுங்கி விட்டானாம். கோரமான நாதத்தை கேட்டு எல்லாங்கேயும் தேடுறான் அந்த ஹிரண்யகசிபு, எங்கேருந்து சத்தம் வருது, எங்கேருந்து சத்தம் வருது, சபை மத்தியத்துல இருந்து சத்தம் வருதா, இல்ல வாசல்ல இருந்து சத்தம் வருதா, எல்லாங்கேயும் தேடுறார், ஆனா எங்கேயும் காணலை. அந்த க்ஷணம் சத்தியம் விதாதும் நிஜவிருத்திய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு ஆத்மனஹ அத்ருஷ்யதாத்யத்புத ரூபமுத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். அந்த சமயம் பகவான் ஸ்வபிருத்தியனுக்காக பிரஹ்லாதனுடைய வார்த்தைக்காக சமஸ்த சராச்சரங்களையும் சந்தோஷம் எடுத்துறதுக்காக சத்தியம் விதாதும் சத்தியத்தை காட்டுறதுக்காக ந மிருகம் ந மானுஷம், மிருகாகாரமும் இல்லை மனுஷாகாரமும் இல்லாத அத்தியாச்சரியமான நரசிம்ம ரூபத்தை எடுத்துண்டு இந்த சபா மத்தியத்திலேந்து தூண்லேந்து பிரத்யட்சமானார். ஸ்தம்பே சதிருஷ்யத ஜெய்போனோ நரசிம்மூர்த்திக்கு ஜெய். ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்யகசிபோ கர்ணௌ சமாசூர்ணயன் ஆகூர்ண ஜகதண்ட குண்ட குஹரோ கோரஸ்தவா பூத்ரவஹ ஸ்ருத்வா யம் கில தைத்யராஜ ஹ்ருதயே பூர்வம் கதாப்யஸ்ருதம் கம்பஹ கஷ்சன சம்பபாத சலிதோபி அம்போஜ பூர்விஷ்டராத். ந மிருகம் ந மிருகாத்மகம் ந மனுஜாகாரம், மிருகவும் இல்லை மனுஷனும் இல்லாம அந்த நரசிம்ம ரூபத்தை எடுத்துண்டு வந்தார் சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக. நிஜ பிருத்திய பாஷித்தம் சத்தியம் விதாத்தும் அகிலேஷு பூதேஷு ஆத்மனஹா வியாப்திம் ச சத்தியம் விதாத்தும். இந்த ரெண்டு வார்த்தையினாலேயே எப்பேற்பட்ட அர்த்தங்கள் அதுல வந்துடுறது தெரியுமா. நரசிம்மூர்த்தி ஏன் பகவான் அவதாரம் பண்றார், ஒரு அசுரனை வதம் பண்றதுக்கு தானா இந்த ஒரு சரீரம் எடுத்துட்டு பகவான் வந்தார், இந்த அவதாரம் எடுத்துட்டு வந்தார் கிடையாதான். அதுக்குதான் சொல்றாரு நிஜபிருத்திய பாஷிதம். முதல்ல கஸ்மாத் ஸ்தம்ப ஸ்தம்பேனா ஹிரண்யகசிபு கேட்ட கேள்வி, இந்த ஸ்தம்பத்துல இருப்பாரா, இந்த தூண்ல இருக்கானா அப்படின்னு கேட்டதும் பிரஹ்லாதன் சொல்றார் திருஷ்யத்தே பாக்கிறேன் அப்படின்னு சொன்னாரே, அந்த திருஷ்யத்தேன்னு பிரஹ்லாதன் சொன்னானே அந்த வாக்கிய சத்தியம் பண்ணணும்னு பகவான் வந்தாராம். அடுத்தது நிஜபிருத்திய நிர்ஜபிருத்தியனான சனகாதி முனிவர்கள் ஜெய விஜயமாருக்கு கொடுத்த சாபம் இருக்கே, அந்த சாபத்திலேந்து மோட்சம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொன்னோமே, அந்த வார்த்தையை சனகாதி முனீஸ்வரர்களுடைய வார்த்தைய சத்தியம் பண்றணும் அப்படிங்கறதுக்காக பகவான் வந்தார். மூணாவது ஹிரண்யகசிபு பிரம்மதேவன்ட்ட ஒரு வேண்டுகோள் வச்சிருந்த வரம் வாங்கியிருந்தார், உள்ளையோ வெளியிலேயோ மனிதர்களாலேயோ மிருகங்களாலேயோ பிரம்ம சிருஷ்டினாலேயோ தான் வந்து உயிர் போகப்படாது, என்னுடைய உயிர் போகப்படாது அப்படின்னு சொன்னாரே, அந்த பிரம்மதேவருடைய வார்த்தைய சத்தியம் பண்றதுக்காக பகவான் அவதாரம் பண்ணினார். நாலாவது ஹிரண்யகசிபுவ அவரே தன்னுடைய புத்திரனை பார்த்து சொன்னார், இவன்கிட்ட நான் சத்ருத்வம் வைக்கிறதுனாலே எனக்கு மரணம் உண்டாக போறது அப்படின்னு ஹிரண்யகசிபு சொன்னார். யார்கிட்ட? பிரஹ்லாதன் சத்ருத்வம் வைக்கிறதுனால என்னுடைய மரணம் ஏற்பட போறது அப்படின்னு ஹிரண்யகசிபுவே தான் தெரியாமலே சொன்னான். அந்த ஹிரண்யகசிபுவுடைய வார்த்தையை சத்தியம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பகவான் வந்தார். அஞ்சாவது, மாதிரி கர்ப்பத்துல இருக்கிறத பிரஹ்லாதனை வந்து வதம் பண்றதுக்காக இந்திரன் வந்தான். அந்த சமயத்துல இந்திரன்ட்ட தடுத்து முஞ்ச முஞ்ச அப்படின்னு தடுத்து ஸ்ரீ நாரதர் சொல்றார், இந்த குழந்தை மகத்துவம் உள்ளவனாக்கும், விஷ்ணு பகவானுடைய அனுச்சரனாக்கும் அப்படின்னு யாரும் இவனை வதம் பண்ண முடியாது அப்படின்னு நாரதர் சொன்னார். லோக குருவான நாரதர் அந்த நாரதருடைய வார்த்தையை சத்தியம் பண்றதுக்காக நரசிம்மமூர்த்தி அவதாரம் பண்ணினார். ஆறாவது, நிஜபிருத்திய பாஷிதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, நிஜபாஷிதத்தையும் சத்தியம் பண்ணணும். அது என்ன நிஜபாஷிதம் அப்படின்னா, கௌந்தேயா பிரதிஜானீஹி நமே பக்தஹா பிரணஷ்யதி, என்னுடைய பக்தன் என்னைக்கும் அழிய மாட்டான் அப்படின்னு பகவான் நிஜபாஷிதம் பண்ணிருக்காரு. அந்த வார்த்தையை சத்தியம் பண்ணணும், அந்த கீதா வார்த்தையை சத்தியம் பண்ணணும் என்று பகவான் நரசிம்ம அவதாரம் மூர்த்தியாக வந்து அங்க தென்பட்டார். சத்வமேனம் பரிதோபி பஷ்யன் ஸ்தம்பஸ்ய மத்யாதனு நிர்ஜிஹானம் நாயம் மிருகோ நாபி நரோ விசித்திரம் அஹோ கிமேதன் மிருகேந்திர ரூபம். ஆஹா ஆஹா, என்ன ஒரு அற்புதமா இருக்கு! மிருகமும் இல்லை, மனித வேடமும் இல்லை, நரசிம்மமூர்த்தியாக நரனும் சிம்மமும் கலந்தார் போல இந்த தூண்லேருந்து பிளர்ந்து அந்த பீ ஒரு பயம் முடுத்துறா மாதிரி அந்த ஒரு சத்தத்தை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த பகவான பாக்குறதுக்கு இன்னொரு ஆச்சரியமா இருக்கு. இது என்னது இது அப்படின்னு எல்லாரும் அதிசயமா பாக்குறா. ஒரு செகண்ட் அவ எல்லாருமே ஸ்டன் ஆயிட்டா, என்னது இது, என்ன ஜீவி அப்படின்னே பாக்கிறதுக்கு எப்படி இருக்கான் அந்த சுவாமி, எப்படி இருக்கார்? கராளதம்ஷ்டம் கரவாள சஞ்சல க்ஷுராந்த ஜிஹ்வம் ருகுடி முகோல்பணம் ஸ்தம்தோர்த்வகர்ணம் கிரிகந்தராத்புத வியாதாஸ்ய நாசம் ஹனுபேத பீஷணம். அந்த ஸ்வரூபம் ரொம்ப பயானகமா இருக்கு. பீகரமான பெரிய பல்லு, வாழ் மாதிரி இருக்கக்கூடிய நகங்கள், பெரிய முகம், பீமாகாரமான முகம், பர்வத மாட்டமா கிரி கந்தராத்புத வியாத்தியாசம், அவருடைய நாசிகா துவாரம் எல்லாம் பெரிய பெரிய பிளர்த்த பெரிய பர்வத மாட்டமா இருக்கு. கபோலங்கள் எல்லாம் அனுபேதம் வீங்கிராம் போல பெரிஷா பிளர்ந்து வாய தொறந்து நாக்க வெளியில விட்டு அப்பேற்பட்ட கம்பீரமான ஒரு கோரமான உருவத்தை அவ பார்த்து எல்லாரும் நடுங்கிட்டா. அவ மட்டும் கிடையாது, அந்த சபையில இருக்கிறவ மட்டும் கிடையாது, உலகமே நடுங்கித்து அப்படின்னு சொல்றார். இத பார்த்ததும் உலகமே நடுங்கித்தே, ஹிரண்யகசிபுவுடைய கதை என்னாச்சு அப்படின்னு கேட்டக்கா, அந்த ஹிரண்யகசிபு வரம் வாங்கியிருக்கார் பிரம்மாண்டேந்து, ஆனா அந்த வரத்தை கூட மறந்து போய் பயந்தாராம் அந்த கோரமான ரூபத்தையும் சத்தத்தையும் கேட்டு. ஆனா கொஞ்சம் கழிஞ்சதும் அவருக்கு மனசு கொஞ்சம் அடங்கி, எனக்குதான் யார்கிட்டேந்துமே மரணம் இல்லையே அப்படிங்கிற ஒரு அகங்காரம் ஏற்பட்டது. அகங்காரம் வந்துடுத்தே இல்லையோ, அடங்கி போகாதே மனசு, எழுந்துதானே நிற்கும். அந்த கதை எடுத்துட்டு அந்த நரசிம்ம மூர்த்தி கூடவே சண்டை போட போறாராம். கதை எடுத்து ஓங்கி அடிக்க வரார், நரசிம்மமூர்த்தியும் திருப்பி அடிக்கிறார். அந்த அடியில சுழண்டு விழுந்தார். விழுந்து திருப்பி என்ன பண்றது தெரியாம திருப்பி எனர்ஜி எடுத்துட்டு திருப்பி எழுந்து வந்து நரசிம்ம பகவான்கிட்ட திருப்பி யுத்தத்துக்கு போறார். ஸ்ரீ ஹரி பார்த்துட்டே, அவரோ கிரீட்டா சக்தனாச்சே, பகவான் அவ்வளோ ஈஸியா எல்லாம் விடமாட்டார், எடுத்துண்டாச்சு ரூபத்தை, சரி பார்த்து விடலாம் ஒரு கை அப்படிங்கிற மாதிரி திருப்பி வந்து ஒரு அடி அடிக்கிறார். அந்த அசுரன் ஒரு கருடன் வந்து ஒரு சர்ப்பத்தை எடுத்துட்டு போறது அப்படின்னா எப்படி இருக்கும், அது மாதிரி அந்த கருடன் சுழண்டு விழுந்தான். தம் ஷ்யேன வேகம் சதசந்திரவர்த்மபிஹீம் சரந்தமச்சித்ரம் உபர்யதோஹரிஹி கிருத்வாட்டஹாசம் கரமுத்ஸனோல்பணம் நிமீலிதாக்ஷம் ஜகிருஹே மஹாஜவஹ. அந்த வாளம் சரச்சந்திரவர்த்மபிஹி இதெல்லாம் எடுத்துண்டு அந்த நரசிம்மமூர்த்திக்கு நேரா வரக்கூடிய அவனை ஒரு அட்டகாசம் பண்ணி நரசிம்மமூர்த்தி அவன ஒரே ஒரு கையால ஒரு அடி அடிச்சு அவனை பிடிச்சார். அதுக்கப்புறம் ஹிரண்யகசிபுவுக்கு கிடைச்ச வரம், பிரம்மா கொடுத்த வரம் சத்தியமாக்கணுமே, என்னது உள்ளையும் வெளியிலையும் படாது, வாசல் அதனால வாசல் படியில வச்சிருந்தாராம் பகவான் அந்த ஹிரண்ய கஷிப்பு. ஆகாயத்திலையும் பூமியிலையும் படாது, அதனால மடியில வச்சிருந்தாராம். ஜீவன் உள்ள பொருளாலையும் ஜீவன் இல்லாத பொருளாலையும் படாதே, அதனால நகம். நகம் அப்படிங்கறது வெட்ட வெட்ட வளரவும் செய்யும், அதுக்கு ஜீவன் இருக்கும்னு தோணும், ஆனா வெட்டினா வலிக்கிறது இல்லையே, அதனால ஜீவன் இல்லைன்னு சொல்லலாம். அதனால நகத்துல, நகத்துல யார் வந்துட்டான், சுதர்சன சக்கரம் வந்து விடுத்தான் அந்த நகத்துல. ஏன்னா சக்கரத்தாழ்வார் இல்லாம எப்படி வதம் ஏற்படும், நகத்துல வந்துட்டாராம். கார்த்தாலையும் ராத்திரியும் படாதுன்னு வரம் கட்டிருந்தார், அதனால சந்தியா சமயம், இதை விட ஒரு கரெக்டான நாழிகை கிடைக்காது, சமயம் கிடைக்காது, சந்தர்ப்பம் கிடைக்காது அப்படின்னு மடியில போட்டு அவ அந்த ஹிரண்யகசிபுவோட வயரை கிழிச்சு அந்த கொடலை வெளியில எடுத்து மாலையா போட்டுக்கிறார். வியாத்தானந்தம் விலிஹன் கேசரானனோ யதாந்திரவாணி விபஹத்யயா ஹரிஹி நகாங்குரோத் பாட்டித ஹிருத் சரோருகம் விசிருஜ்ய தஸ்யானுசரானுதாயுதான் அஹன் சமந்தா நக சஸ்திர பார்ஷ்ணிபிஹி தோர்தண்டயுக்தோ தோர்தண்டயூதோத்த பதான் சஹஸ்ரஷஹ. அந்த நகத்தால் அவனுடைய உயிரை எடுத்து மாலைய மாலையாக அந்த குடலை போட்டுண்டு அந்த ரத்தம் அப்படியே வெளியில துளும்புறது, அதெல்லாம் வெளியில விடாம அப்படியே பகவானே அந்த ஆர்த்த அட்டகாசம் பண்ணிண்டு சத்தத்தை போட்டுண்டு அப்படியே குடிக்கிறாராம். அந்த ரத்தத்தை அவரே குடிக்கிறார், பானம் பண்ணிட்டு இருக்கார். இப்படி கோரமான இந்த நிகழ்ச்சிய பாக்கிறதுக்கு எல்லாரும் வந்துட்டா, தேவர்கள் எல்லாம் அத்தனை பேர். நிஷம்ய லோகத்ரயமஸ்தகஜ்வரம் தமாதி தைத்தியம் ஹரிநாகதம் ஹிருதே, ஆதித்யன்லேருந்து அத்தனை பேரும் வந்துட்டா இந்த பகவானை பாக்கிறதுக்கு. எல்லாரும் புஷ்ப விருஷ்டிய பண்றா, தேவஸ்திரிகள் எல்லாம் புஷ்ப வருஷங்கள் பண்றா, எல்லாரும் பார்த்து கந்தர்வஸ்திரிகள் பாட்டு பாடுறா, அப்சரஸ்திரிகள் ஆட்டமாடுறா, துந்துபிவாதிகள் ஆனகவாதிகள் தேவதைகள் எல்லாம் வாதியங்கள் முழக்க. இப்படி அந்த ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு ஒரு நிமிஷம் கண்ண மூடினா வருமா அப்படின்னு கேட்டா அவ்வளவு பயானகமா இருக்கு. அப்பேற்பட்ட பயந்து போய் அந்த சுவாமிய ஸ்துதி பண்றா பிரம்மாலேந்து அத்தனை தேவதர்களும். தோஸ்மியனந்தாய துரந்த சக்தயே விசித்திர வீரியாய பவித்ர கர்மணே விஸ்வஸ்ய சர்க்கஸ்திதி சம்யமான் குணைஹி ஸ்வலீலயா சந்ததே வ்யாத்மனே. சிருஷ்டி ரக்ஷை சம்ஹாரம் பண்ணக்கூடிய நிர்விகாரனான அழிவே இல்லாததான சத்வாதி குணங்கள் பிரபஞ்சத்தை பூரா இயக்கக்கூடின அப்பேற்பட்ட பகவானின் நமஸ்காரம் பண்றேன். ருத்ரன் வந்து நமஸ்காரம் பண்றார். கோபகாலோ யுகாந்தஸ்தே ஹதோயம் அசுரோல்பகா தத்சுதம் பாஹி உபசிருதம் பக்தம் தே பக்தவத்சல. பக்தவத்சலனான பகவானே, அந்த கோபத்தினுடைய காலமாக இருப்பவரே, அந்த அசுரன் வதம் பண்ணப்பட்டிருக்கான், அந்த ஹிரண்யகசிபு வரம் வதம் பண்ணிட்டார். ஏன்னா பகவானுக்கு அவ்வளவு கோபம் அடங்க மாட்டேங்கிறது. என்னுடைய பக்தனான பிரகலாதான் அந்த குழந்தையை என்னெல்லாம் கஷ்டப்படுத்திருக்கான், பெரிய மலையில இருந்து தூக்கி போடுறது, விஷம் கொடுத்து கஷ்டப்படுத்துறது, பாம்ப வச்சு கொத்த விடுறது, அக்னியில போட்டு சுட்டிருக்கிறது, இந்த மாதிரி எவ்வளவு கஷ்டங்கள். அவர் என்ன தப்பு பண்ணினான், என்னுடைய பக்தனை இப்படி கஷ்டப்படுத்தினியா, அந்த அதனால வரக்கூடிய ஆத்திரம் அடக்க முடியறதில்லை. அவனை கொன்னுட்டும் அவருடைய கோபம் போறதில்லையா, அந்த ரத்தத்தை குடிச்சு குடிச்சு அந்த கோபத்தை அடக்க பாக்குறாராம். அப்பேற்பட்ட அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு இவெல்லாம் ஸ்துதி பண்றா. பக்தவச்சலா எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. தேவேந்திரன் ஸ்துதிக்கிறார், ரிஷிகள் ஸ்துதிக்கிறார்கள், பித்ருக்கள் ஸ்துதிக்கிறார்கள், சித்தர்மார் ஸ்துதிக்கிறார்கள், வித்யாதரர்கள், நாகாகா நாகர்கள் எல்லாம் ஸ்துதி பண்றா, மனு பிரஜாபதி, கந்தர்வர்கள், சாரணர்கள், ஹரேதவாங்கிரி பங்கஜம் பவாப வர்க்கமாஸ்ரிதாஹ யதேஷ சாது ஹிருச்சயஹ த்வயாசுர சமாபிதஹ. உங்களால இந்த உலகத்தையே மூணு உலகத்தையும் ஆட்டி வச்சுருக்க கூட அந்த ஹிரண்ய கஷிப்பு வதம் பண்ணப்பட்டிருக்கான். உங்களை ஆசிரியம் பண்ணினவர்களுக்கு நீங்க அபயத்தை தந்து பிரதானம் பண்ணக்கூடியவர் அல்லவா, உங்களுடைய சரணாரவிந்தத்துக்கு நாங்கள் நமஸ்காரம் பண்றோம், நாங்கள் சரணம் அடைஞ்சிருக்கோம் இப்படின்னு அத்தனை பேரும் ஸ்துதி பண்றார். ஆனா நரசிம்மமூர்த்தியோடைய கோபம் கம்மியாச்சா தனிஞ்சுதா கேட்டா இல்லையா, அந்த கோபம் அடங்கவே இல்லை. பார்த்தார் பிரம்மதேவர், நேரா ஒரு காரியம் பண்றோம், லக்ஷ்மி தேவிய கூப்பிடுறோம், மனைவி ஆச்சே லக்ஷ்மி தாயார். அந்த லக்ஷ்மி தாயார கூப்பிட்டு அவர் சொன்னா, கேப்பா அப்படின்னு லக்ஷ்மி தாயார்ட்ட போய், சாட்சாத் ஸ்ரீ பிரேஷிதா தேவைஹி திருஷ்ட்வா தமஹத்புதம் அதிருஷ்டாஸ்ருத பூர்வத்வாத் சனோபேயாய சங்கிதா. லக்ஷ்மி தேவரை அழிச்சுட்டு வரலாம் அப்படின்னு பாக்கறத லக்ஷ்மி தேவி சொல்ற, என்ன மாட்டி விட பாக்குறேளா, அவர் கோபத்துல இருக்கார், உக்ரமான கோபத்துல இருக்கார், அவர் வதம் பண்றதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கார், அத்தனை பேரும் கிழிச்சு தள்ள பார்த்துட்டு இருக்காரு, இப்ப நான் போய் பேசினாலும் சரிப்பட்டே வராது, சமாதானம் ஆக மாட்டார் பிரபு அப்படின்னு மகாலட்சுமி தாயாரும் கைய விரிக்கிறா. அப்ப பிரம்மதேவர் பார்த்தார், இது யாராலையும் பகவான சமாதானப்படுத்த முடியாது, யார தவிர, பிரஹ்லாதனை தவிர அப்படின்னு சொல்லி பிரஹ்லாதன் போய் சொல்ற, தாத்தா உபேஹி ஸ்வபித்ரே குபிதம் பிரபும் பிரசமயன், கொண்டே உன்னுடைய அப்பாவை வதம் பண்ணி கோபத்தோட இருக்கக்கூடிய பிரபுவை சமாதானப்படுத்துப்பா அப்படின்னு பிரஹ்லாதன் பிரம்மதேவர் சொன்னப்போ சொன்னதும் தத்தாயிபி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு நேரா அந்த குழந்தை பிஞ்சு கால அழகா முள்ள முள்ள அடி வச்சு பகவான்கிட்ட போய் முதல்ல காயேன நாம தேகத்தால தண்ட நமஸ்காரம் பண்ணி அந்த குழந்தைய கண்ணிலேருந்து ஜலம் கொட்டுறது எதுனால, பயந்து போய் குழந்தை அல்லவா, இப்பேற்பட்ட சுரூபம் பார்த்த தேவர்களெல்லாம் பயந்து போறா, உலகமே நடுங்கிட்டு பிரஹ்லாதன் நடுங்கினாரா கேட்டா இல்லையா, ஆனா கண்ணிலேருந்து ஜலம் கொட்டுறது அது என்ன அப்படின்னு கேட்டா ஆனந்த கண்ணீர், ஆஹா கருணாமூர்த்தி அடியேனுக்காக வந்து அவதாரம் பண்ணிருக்காரே, லோக பிரபஞ்சமா பிரபஞ்சத்திலையும் இருப்பவன் எல்லாங்கையும் நிரம்பி இருக்கிறவன் நரசிம்மமூர்த்தியாக வந்து அருள் பண்ணியிருக்காரு, அவருடைய கருணையோ கருணையே கருணை அப்படின்னு ஆனந்தத்தினால கண் ஜலம் கொட்டித்தான், அந்த பகவானுடைய பாதத்துல ரெண்டு துள்ளி விழுந்துதான், பகவானுக்கு கருணை ஏற்பட்டது அந்த குழந்தைய பார்த்ததும், உள்ள கை தலை மேல சிரசுல கை வைக்கிறார், பிரஹ்லாதனுக்கு ஸ்துதி பண்ணணும்னு இருக்கு பகவான், ஆனா வார்த்தைகள் வரமாட்டேங்கிறது, பிரஹ்லாதனுடைய தலையில கையை வச்சிருந்து அபயம் கொடுத்து அந்த கரகமலத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினார். அந்த சமயம் அந்த பிரஹ்லாதனுடைய மனதுல அந்த பகவானுடைய பாதங்கள் வரதாம், ஹிருதய கமலத்துல வருது, அந்த க்ஷணமே பிரஹ்லாதன் அந்த நரசிம்மமூர்த்தியை பார்த்து ஸ்துதி பண்றார். அற்புதமான 43 ஸ்லோகங்கள் இந்த பாகவதத்துல உண்டு, அந்த 43 ஸ்லோகங்கள் பிரஹ்லாத ஸ்துதி என்று சொல்லுவா, அந்த பிரஹ்லாத ஸ்துதி ரொம்ப விசேஷமானது பாகவதத்திலேயே, ஸ்துதிகள்ல ரொம்ப விசேஷம் பிரஹ்லாத ஸ்துதி, நரசிம்ம ரூபத்தை பார்த்து சொல்லக்கூடிய ஸ்துதி, அதுவும் பகவானுடைய அனுகிரகத்தினாலே அந்த குழந்தை சொல்லக்கூடிய ஸ்துதி. பிரம்மாதய சுரகணா முனயோத சித்தா சத்வைகதானமதயோ வசசாம் பிரவாஹை நாராதிதும் புருகுணேரதுனாபி விப்ருஹும் கிம் தோஷ்டுமர்ஹதி சமே ஹரிருக்ரதே ஜாதே சத்வைகதானமதயஹ. சத்வகுணத்திலேயே இருக்கக்கூடிய புத்தியோட பிரம்மாதிகள் தேவகணங்கள் எல்லா ரிஷிகள் விஞ்ஞானிகள் ஸ்துதி வச்சனத்தோட எல்லாரும் இருக்கா, எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணப்பட்ட சக்தியுடைய ஸ்ரீஹரியாக பிறந்து வந்த நரசிம்மமூர்த்தி எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றா. இந்த மாதிரி கோபத்தை அடக்குங்கோ, அசுரன் வதம் பண்ணப்பட்டான், ஒரு தேளையோ பாம்பையோ கொன்றது போல அவன் அசுரன் வதம் பண்ணப்பட்ட, இது ஆக்சுவலி இந்த பிரஹ்லாதனுடைய அப்பா தான் மாண்டு விழுந்திருக்கா பகவானுடைய கையிலேந்து, ஆனா அந்த துக்கம் எல்லாம் ஏற்படலையா பிரஹ்லாதனுக்கு, துக்கமும் இல்லை பயமும் இல்லை, பாத்தீங்களா அந்த பிரஹ்லாதன் அந்த வரதனுடைய அந்த நிலையை யோசிச்சு பாருங்க, துக்கமும் பயமும் இல்லை, சமதுக்க சுகே அப்படிங்கிற மாதிரி அந்த பகவானுடைய கருணைய நினைச்சுதான் எப்பவுமே பக்தர்கள் அப்படிதான் இருக்கணும்னு காட்டித்தரார். துக்கம் சுகம் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கும், இதெல்லாம் பகவான்கிட்ட பேசுற கூட விஷயம் கிடையாது, அப்பா உன்னுடைய கருணையினால எப்பேற்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன், உன்னுடைய கருணையினாலதானே உன்னப்பா வாயால பேச முடியறது, நாமத்தை சொல்ல முடியறது, உன்னுடைய கருணையினாலதானே உன்னுடைய திரு உருவத்தை கண்ணால பார்க்க முடியறது, உன்னுடைய நாமத்தை காதால கேட்க முடியறது, உனக்கு கைங்கரியம் பண்ண கூட பாக்கியம் தந்திருக்கே. அப்பா நான் என்னதான் பண்ணினேன், நான் உனக்கு என்ன பிரத்யுபகாரம் பண்ணினேன், இல்ல என்ன கர்மா உனக்கு பண்ணினேன், எதுவும் இல்லாம உன்னோட கருணை மட்டும்தானே இதுக்கெல்லாம் காரணம். அந்த கருணைய புகழ்த்துறதுக்கு தான் பக்தர்கள் எல்லாருமே போய் பேசுவா, எந்த கிரந்தம் வேணும்னு எடுத்து பாத்துக்கோங்கோனே. உன்னோட கருணையினாலதான்ப்பா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், உன்னுடைய பிச்சைதான் இந்த பக்தியே. அந்த பகவானுடைய அனுகிரகம் இல்லட்டா பக்தி எங்கேந்து வரப்போறது, நம்மளுடைய சாமர்த்தியம் எங்க இருக்கு, எதுலயுமே நம்மளுடைய சாமர்த்தியம் இல்லையே, எல்லாம் பகவானுடைய சாமர்த்தியம் தான். அப்போ அந்த பிரஹ்லாதன் அந்த பயமும் துக்கமும் இல்லாம அந்த அசுரன் மாண்டு விழுந்துட்டான், வதம் பண்ணப்பட்டான், இனிமே கொஞ்சம் லோகவாசிகள்லாம் பயந்து போயிருக்கா. பிரதிஷந்தி நிருசிம்ஹா, பிரதியந்தி நிருசிம்ஹா, உங்களுடைய கோபத்தை சமணம் பண்ணுங்கோ நரசிம்மூர்த்தே. இந்த ஸ்வரூபத்தை ஒரு ஒரு மாதிரி கேக்குறா பிரஹ்லாதன், ஒரு வரம் மாதிரி கேக்குறாரு. என்னன்னா இந்த ஸ்வரூபம் பயம் உண்டாக்குறது, ஆனா யாராவது பயந்து போய பயந்து போன ஜனங்கள் யாராவது நரசிம்ஹா நரசிம்ஹா நரசிம்ஹான மனசால கூப்பிட்டாக்கா அந்த பயத்தை இல்லாம ஆக்கும் படியான ரூபமாச்சே நரசிம்மூர்த்தே அப்படின்னு பிரஹ்லாதன் ஸ்துதி பண்ற. அதாவது பிரஹ்லாதன் சொல்றார், யாருக்கு என்ன பயம் வந்தாலுமே எப்பேற்பட்ட பயம், பயத்திலேயே பெரும் பயம் சம்சார பயம் தான். அந்த சம்சார பயத்திலேந்தே கைய பிடிச்சு தூக்கி விடுவார் பகவான் நரசிம்மரை தியானம் பண்ணினா அப்படின்னு சொல்றார். இது இது எடுத்து சொல்றப்பா நரசிம்மூர்த்தியா, உங்களை பார்த்து எனக்கு பயம் இல்லை, ஆனா எனக்கு ஒரு பயம் இருக்கு. என்ன பயம் அப்படின்னா, இந்த சம்சாரம் துஸ்ஸஹோக்ர சம்சார சக்ரகதனாது அகம் த்ரஸ்தஹா அசி அஸ்மி. இந்த அசக்கியமான கோரவமான சம்சார சக்கரத்துல இந்த துக்கத்துல உழன்று இருக்க கூட எனக்கு அதை பார்த்தாதான் பயம், சம்சாரத்தை பார்த்தாதான் பயம். அல்லாம உங்களுடைய இந்த மாதிரி பீதிகரமான வாய் நாக்கு வெளியில போட்டு சூரிய நாட்டமா ரெண்டு கண்கள் புரிக கொடியெல்லாம் சுழண்டு குரூரமான தம்ஷ்டங்கள் பல்ல போட்டு கண் அந்த பக்கம் இந்த பக்கம் சுழட்ட கூடின கர்ஜனம் பண்ணின் இருக்க கூடின திக்கஜங்கள் எல்லாம் இருக்க கூடின இப்பேற்பட்ட ரூபத்தை பார்த்து எனக்கு பயம் இல்லை, இந்த சம்சாரத்தை பார்த்துதான் பயம், அதுலேருந்து என்ன முக்திப்படுத்து, எல்லாரையும் முக்திப்படுத்துன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் தீனதயாளோ அப்படின்னு சொல்லி. மேலும் சம்சார சக்கரத்துல கர்மவசால் ஏதேதோ யோனிகள்லாம் நம்ம வந்து பிறக்கிறோம், புல்லாக மிருகமாக மனிதராக ஏதெல்லாமோ யோனிகள்லாம் வந்து பிறக்கிறோம், அதுல துக்கம் அது கூடவே வரது, பிறவின்னு எடுத்தா கூடவே வரக்கூடியதுதான் துக்கம். ஆனாலும் ஆத்மாவுக்கு துக்கமும் சுகமும் இல்லையே, அதுக்கு அதை புரியணும்னா அந்த துக்கஸ்வரூபமாக இருக்கக்கூடிய விஷயத்தை மாற்றி சந்தோஷமான ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மாவை புரிஞ்சுக்கணும், பகவானை உன்னை புரிஞ்சுக்கணும்னா எனக்கு தாசிய பக்தியோட உபாசனை பண்ணாதான் அந்த துக்க சாந்திக்கு ஒரே ஒரு உபாயம் எது, தாசிய பக்தி தான். அதனால எனக்கு தாசிய பக்தி தந்து அருள் பண்ணுப்பா, உபதேசம் பண்ணுங்கோ, தாசிய யோகம் வத தாசிய பக்தியாக கூடின விஷயத்தை சொல்லித்தாங்கோ, உபதேசம் பண்ணுங்கோ என்று தாசிய பக்திய கேட்டு வாங்கிக்கிறார் பிரஹ்லாதன். மேலும் யஸ்மின் யதோ யர்ஹி ஏனச யஸ்ய யஸ்மாத் யஸ்மை யதா யதுத யஸ்வ பரஸ்பரோ வா, யஸ்ய யஸ்மாத் யஸ்மை யது யஹ தூ யதா. அப்படின்னா என்ன, எதோ ஒன்னு சம்பந்தமாக இருக்கோ, எதுலேந்து வந்ததோ, எதற்காக இருக்கோ, யார் எதுல இருக்கோ, யாருக்காக இதெல்லாம் பவித்ததோ, எந்த பிரகாரத்துல இருக்கோ, இதெல்லாமே பகவான் தான் அர்த்தம். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான், யார், பகவான், பரம்பொருளான சாட்சாத் அவ்யயாத்மா அக்ஷர பிரம்மமாக இருக்கக்கூடிய பகவான் அகில குரோ. அந்த பகவான் தான் எல்லாங்கையும் நிரம்பி இருக்கார். இதை இப்போ ஒரு மரம் இங்க இருக்கு அப்படின்னா அதுக்குண்டான காரணம் எதுலேந்து வந்தது, எதுல போக போறது, எதற்காக நிக்கிறது, அதுக்குள்ள எது இருக்கு, எல்லாமே எது பகவான் தான் அப்படிங்கறது காட்டுற மாதிரி அழகா பிரஹ்லாத ஸ்துதி அத்தியுதமான ஸ்லோகங்கள். ஒவ்வொரு ஸ்லோகங்கள் ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொன்னு மெச்சமா இருக்கும். அப்படி பகவானுடைய குணங்கள் எல்லாம் சொல்லி மேலும் இந்த அல்ப சுகம் எப்பேற்பட்டது அப்படிங்கறது சொல்றார். கரையோரிவ துக்க துக்கம் இந்த ஸ்திரீ சங்கம் போன்ற கிரகஸ்தாசிரமிகளுக்கு கிடைக்க கூட்டின சுகம் எப்பேற்பட்டது அப்படின்னா, கரையோகோ கண்டூயமானேன, ஏதாவது அடிபட்டுனா சொரிஞ்சு போம்லவா, நன்னா சொரிய தோணும், நன்னா சொரியுவோம், சொரிஞ்சு அப்போ ஒரு பிரமாந்தம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சுகம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அடுத்த நாளைக்கு குளிக்கிறது எப்படி இருக்கும், நன்னா எரியும் இல்லவா, ஆச்சு அதோட சுகம் போச்சு, அப்ப கிடைக்கிற சுகம் தான், டெம்பரரி சுகம் தான் அது கிடைக்கிறது இல்லவா. அது மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய சம்சாரத்துல இருக்கக்கூடிய சுகங்கள் அத்தனையுமே, இந்திரியங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய சுகங்கள் எல்லாமே அவ்வளவுதான், துச்சமா சொரியல் மாதிரி அடுத்த நாளைக்கு வலிக்கும். அது மாதிரிதான் அந்த சமயத்துல சுகம் மாதிரி தோணுமே தவிர சுகம் கிடையாது. அதனால இந்த லௌகீக சுகத்துல திருப்தி கிடைக்காது, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அது திருப்தின்னு ஆகாது. அதனால இதுல இருந்தெல்லாம் மனசு விட்டு எப்படி பகவான அடையிறது, மௌன விரத ஸ்ருத தபோத்யயன ஸ்வதர்ம வியாக்யாரஹோ ஜப சமாதய ஆபவர்க்யாஹ மௌன நிஷ்டை, விரதானுஷ்டானம், சத்கதை ஸ்ரவணம் பண்றது, தபஸு ஆச்சரியம் பண்றது, வேதாத்தியனம் பண்றது, ஸ்வதர்மத்தை நன்னா பண்றது, சாஸ்திர அர்த்தம் என்னெல்லாம்னு தெரிஞ்சுக்கிறது, ஏகாந்தமா வசிக்கிறது, பகவன் நாமாவை ஜபம் பண்றது, பகவத் தியானத்தை பண்றது, இதெல்லாம் தான் என்னது ஆபவர்க்யாஹா மோக்ஷ சாதனங்கள். ஹே அந்தர்யாத்மின், இந்திரியஜயம் கிடைக்காத வாழ்க்கு இந்த லோகத்துல எதுவுமே கிடைக்காதே, ஜீவனை மட்டும் போட்டுடக்கூடாது தானே, இதெல்லாம் பண்ணினா உன்னை அடையலாமே அப்படின்னு நரசிம்மமூர்த்திய பார்த்து அத்தியுதமா, நம்மளுக்கு தான் பிரகலாதன் பகவானை பார்த்து ஸ்துதி பண்ணாரே தவிர அத்தனை ஸ்லோகமும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உதவும்படியான ஸ்லோகங்கள். துவம் வாயுஹு அக்னிஹி, ஹே விஸ்வாத்மா, நீங்கள் வந்து வாயுவாக்கும், அக்னியாக்கும், பூமியாக்கும், ஆகாயமாக்கும், ஜலமாக்கும், பிராணன், இந்திரியம், மனசு, சித்தம், அகங்காரம் எல்லாமே நீதாம்பா, சத்குணமும் நிர்குணமும் நீதாம்பா, மனசும் இந்த பிரபஞ்சமும் நீதாம்பா, நீ அல்லாமல் வேற எதுவுமே இல்லையா, அந்நியத்து அஸ்தி துவதாபி, நரசிம்மமூர்த்தே நீ அல்லாம இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லையே பிரபோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஸ்துதிய உபசம்ஹாரம் பண்றா. தத்தேர்ஹத்தம நமஸ்துதி கர்ம பூஜாஹ கர்ம ஸ்பிருதிச்சரணயோஹோ ஸ்ரவணம் கதாயாம் சம்சேவையா த்வை வினேதி ஷடங்கயா கிம் பக்திம் ஜனஹா பரமஹம்சகதௌ லபேத அர்ஹத்தமா. எல்லாத்துக்கும் ஹேத்துவா இருக்கக்கூடிய பகவானே நமஸ்காரம், ஸ்தோத்திரம், சமஸ்த கர்ம அர்ப்பணம், எல்லா கர்மத்தையும் உன்னை சமர்ப்பணம் பண்றது, பரிச்சரணம் கைங்கரியம் பண்றது, பகவானுடைய பாதங்களை ஸ்மரிக்கிறது, பகவானுடைய கதையை ஸ்ரவணம் பண்றது, இந்த மாதிரி ஆறு அங்கங்கள் சொல்றிருக்கா. இந்த ஆறு அங்கங்கள் எப்பவும் நிறைஞ்சு இருக்கணும்ப்பா. பரமஹம்சர்களுடைய பிராபியஸ்தானமான உன்னுடைய திருவடி, இப்படி இப்படி ஒரு ஆறு அங்கங்களுடைய இந்த பக்தியை பண்ணினா யாருக்குதான் கிடைக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி, இதுதானே நாராயணத்திய நிஷ்கம்பே நித்திய பூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷ ரூபே, அந்த ரூபத்தை தியானம் பண்றதுல கிடைக்கக்கூடிய ஆனந்தம் எங்க கிடைக்கும், அந்த பக்தியில தானே, தாசிய பக்தியில தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிரகலாதன் சொன்னதும் பகவான் வந்து குளிர்ந்தார். அந்த கோபம் கொஞ்சம் அடங்கித்து பிரகலாதன் தான் தன்னுடைய குழந்தை பக்தன் சொன்னா பகவான் கேட்காம இருக்க மாட்டாரா, உடனடி கோபம் குளிர்ந்தது. குழந்தைய கூப்பிட்டு வச்சு உனக்கு என்ன வரம் வேணும் கேளு பிரகலாதா, பத்ரம் பத்ரம் தே, சோபனமா இருமா இருப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி, அசுர சிரேஷ்டா அசுரோத்தமான்னு கூப்பிடுற, எனக்கு அகம் தே பிரீதா, எனக்கு பிரீத்தி அடைஞ்சிருக்கேன் நான், உனக்கு என்ன வேணுமோ அபிமதம் வரம் பிரணீஷோ, உனக்கு என்ன வேணுமோ அந்த வரத்தை கேட்டுக்கொள், உன்னுடைய ஆசையை நிறைவேற்றத்துக்கு நான் சன்னத்தமா இருக்கேன், உனக்கு தீர்காயுஸ் உண்டாகட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த வரம் கேளு அப்படின்னு சொல்ற. பிரஹ்லாதன் என்ன வரம் கேட்டார், என்ன கேட்டிருப்பார் அப்படிங்கறது நாளைக்கு அனுபவிக்கலாம். ஜெய் போலோ நரசிம்மமூர்த்திக்கு ஜெய், ஜெய் போலோ பிரஹ்லாத வரதுனிக்கு ஜெய். ஸ்வஸ்தி ப்ரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேண மார்கேண மகீம் மகேஷா, கோபிராமணேபிய சுபமஸ்துந்த்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே,